இலக்கணம் மாறுதே. இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் ஆனதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம், இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். இலக்கணம் மாறுதோ. முல்லை இன்றென்ன வாசம், காற்றான ராகம் ஏன் இந்த கானம், வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று, யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று, மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ. இலக்கணம் மாறுதோ, உனக்கொரு பாதை உரைப்பது கீதை. ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம்?